கடைசியாக எப்போ ஒரு விஷயத்தை கையில் எடுத்துட்டு ஆஹா எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க? கேட்ட அடுத்த நிமிஷமே யோசிக்க ஆரம்பிச்சிங்கல்ல. இப்படி தான் நம்ம சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு, நாள் என்ன மாதம் வருஷமே ஆயிடுச்சு. ஏன்னா புலம்புறதுக்கே நேரம் சரியாக இருக்கா, மிச்ச நேரம் இருந்தால் புகார் சொல்லவே நேரம் சரியாக இருக்கா, இதுக்கு நடுவில் ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்து ஆஹா எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னது உண்டா? கடந்து போன ஒரு மாதம், கடந்து போன ஒரு மழை, கடந்து போன காற்று, கடந்து போன சூரிய அஸ்தமனம், சூரிய உதயம். ஒருவேளை பஸ்ஸில் உட்காந்து அப்படியே பயணம் பண்ணிகிட்ருப்பீங்க, தலைக்குள்ளே இருக்கக்கூடிய வேர்வையை தாண்டி ஏதோ விரல் விட்டு கோதின மாதிரி மென்மையாக போன ஒரு காற்று, அடி மனதுக்குள்ளே இருந்து ச்சே எவ்வளோ அழகாக இருக்குது வாழ்க்கை, ரசிச்சிங்க ஞாபகம் இருக்கா? ஏதாவது ஒரு பொருளை கையில் எடுத்து, அது உயிருள்ளவதாகவும் இருக்கலாம், உயிர் இல்லாத பொருளாகவும் இருக்கலாம், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூனைக்குட்டி நாய்க்குட்டியாக இருக்கலாம், வளர்க்கக்கூடிய சின்ன அழகான செடியாக இருக்கலாம், அன்னிக்கின்னு பூத்த பூவாக இருக்கலாம், பக்கத்தில் நின்று உங்கள் விரல் பூரா உங்கள் மனசை கொண்டு வந்து உடலில் இருக்கக்கூடிய எல்லா அவயங்களிலிருந்தும் மனதை எடுத்து, மனது எங்கே இருக்குன்னு தெரியாது, உடல் பூரா இருக்கு, எல்லாவற்றையும் எடுத்து விரல் நுனிக்கு கொண்டு வந்து அந்த பூவை கையில் பிடிச்சி ஆகா எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு ஆஹா அப்படின்னு ஆச்சரியப்பட்டது என்னைக்காவது சமீப காலத்தில் இல்லை. வாழ்க்கையினுடைய அழகான ரசனையை தானே தொலைச்சிட்டு இப்படி தேடுறோம், எங்கேயாவது கிடைக்குமா எங்கேயாவது கிடைக்குமான்னு. வீட்டுக்குள்ளே 3 வயசுக்குட்பட்ட குழந்தைங்க இருந்தால் பாருங்களேன், எல்லாம் அதுக்கு கண் விரிய விரிய பார்க்கக்கூடிய ஆச்சரியமாக இருக்கும், ரொம்ப அதிசயமாக இருக்கும். இப்படி தான் ஒரு சிற்பிக்கு இருந்து தான், பளிங்கு கல்லை எடுத்து அதை செதுக்கி செதுக்கி சிற்பம் பண்ணுவாராம். பளிங்கு கல்லாக கொண்டு வந்து அவருடைய சிற்பக்கூடத்தில் வச்சு அடுத்த நிமிஷம் அந்த கல்லை தொட்டு பார்த்த உடனே ஆஹா அப்படின்னு சொல்லுவாராம். பக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய மாணவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த மாணவர்கள் எல்லாம் ஆச்சரியமாக பார்ப்பாங்க. ஏன்னா அவர் ஆஹாக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்ல போகிறாரு. ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்லுவாராம் தெரியுமா? இதுக்குள்ள எவ்வளவு பெரிய ஒரு ஹீரோ, ஒரு கதாநாயகன் ஒளிஞ்சிட்ருக்கான் தெரியுமா, ஒரு தீரன் ஒளிஞ்சிட்ருக்கான் தெரியுமா, என் கைப்பட்டு இப்போ அவனை இந்த கல்லுக்குள்ளேருந்து நான் வெளியில் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவாராம். அடுத்தது அவர் செதுக்கக்கூடிய அந்த சிற்பம் ஒரு மிகப்பெரிய வீரனுடையது, மிகப்பெரிய தீரனுடையதாக இருக்கும். ஹீரோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சமுதாயத்திற்காக பெரிய சாதனைகள் செய்த ஒரு நபருடைய சிற்பம் அதுலேருந்து வெளியில் வரும்பொழுது இவர் சொன்ன ஆஹாவனுடைய பொருள் எல்லாருக்கும் புரியும். அதுக்கு அவர் என்னன்னு சொல்லுவார் தெரியுமா? கையில் எடுத்து அந்த கல்லுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது, த சச்னஸ் அப்படின்னு, சச் திங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ஒரு பொருள், இது மாதிரி ஒரு பொருள், அந்த பொருளினுடைய முழு ஆத்மாவும் அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்து ஆச்சரியப்படுவாராம். அது கல்லுன்னு நினைக்கவே மாட்டாராம், கை விரல்களுக்கு இடையில் உயிர் துடிப்போடு எங்கே என்னை வெளியில் கொண்டு வா அப்படின்னு அவர்கிட்ட சவால் விட்டு கேட்கக்கூடிய, விண்ணப்பம் செய்யக்கூடிய ஒரு உயிர் அதுக்குள்ளே துடிக்கிற மாதிரி. அது கையில் இருக்கக்கூடிய உளியை பார்த்தாலும் அப்படி தான் சொல்வார், கையில் இருக்கக்கூடிய அது எழுதுகோலாக ஏதாவது எழுதி எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய எழுதுகோலாக இருந்தாலும் அதான் சொல்வார். அவர் கைப்பட்ட கண் பட்ட எந்த பொருளாக இருந்தாலும் வாய் திறந்து முதல்ல வரக்கூடிய வார்த்தை ஆஹா இதுக்குள்ளே யார் ஒழிஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு கேட்குறதாக இருக்கும். சில சமயம் ஒரு கல்லை பார்ப்பார், பார்த்து அடுத்த நிமிஷம் தொட்டிட்டு சொல்லுவார் ஆஹா இதுக்குள்ளே எவ்வளோ பெரிய தவ ஞானி உட்காந்துருக்காரு, ஒரு யோகி உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லுவார். ஆஹா இதுக்குள்ளே வீரம் சார்ந்த ஒரு சிங்கம் உட்காந்துட்டுருக்கு, ஐயோ இதுக்குள்ளே அழகான ஒரு கொடி இருக்கே அப்படின்னு சொல்லுவார். ஒவ்வொன்றையும் தொடும்பொழுது அது கல்லுங்கிற உணர்வே இருக்காது. மாணவர்கள் இவர் தொட்டுட்டு போன கல்லை வந்து தொட்டு பார்ப்பாங்க, கல் மாதிரி இருக்கும். ஆனால் இவர் முகத்தில் இருக்கக்கூடிய பரவசம், இவர் முகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆச்சரியம், ஒரு மகிழ்ச்சி நினைப்பாங்க. அந்த மகிழ்ச்சி அத்தனையும் விரலுக்கு போயிருக்கும். இது வரைக்கும் அவர் ஆச்சரியப்படாத ஒரு விஷயம் கிடையாது. இது என்ன வளரவே இல்லையா, எப்படியும் சுலபமாக 60 வயசு இருக்கும் இவருக்கு, சின்ன குழந்தை மாதிரி பார்க்குற ஒன்னொன்னையும் பார்த்து ஆஹா ஆஹா. வீட்டுக்கு முன்னால் அவருடைய அழகான அந்த குடில், அதுக்கு முன்னால் புதிதாக ஒரு புல் முளைச்சிருக்கா, அது அதனுடைய புல்லினுடைய நுனியில் ஒரு சின்ன பனித்துளி உட்காந்துருக்கா, குப்புறப்படுத்து பக்கத்தில் போய் மூக்கு அது மேலே படுற மாதிரி ஆஹா எவ்வளோ அழகாக இருக்குது, இதை என்னால் கல்லில் வடிக்க முடிஞ்சால் எவ்வளோ அழகாக இருக்கும், எப்படி இயற்கை நான் அசத்தின மாதிரியே இருக்குன்னா, என்றைக்கு தான் இந்த விரல்களுக்கு இந்த பாகியம் கிடைக்கும், என்றைக்கு தான் இவர் இதற்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவை நான் கொண்டு வருவேன், வென் வில் ஐ பிரிங் அவுட் தி சச்னஸ் ஆஃப் திஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கேட்பாரான். இந்த பொருளில் இருக்கக்கூடிய முழுமையை, பூரணத்தை, பொலிவை, சந்தோஷத்தை நான் எப்படி கொண்டு வருவேன் வெளியில். இப்படியே கேட்டுட்ருக்கிற அவர் வந்து ஒவ்வொரு கல்லை பார்க்கும்போது நினைப்பாரான், இதுக்குள்ளே தெய்வம் இருக்கா, என்றைக்காவது தெய்வத்தை கொள்ளியில் கொண்டு வர என்னால் முடியுமா, இதுக்குள்ளே தெய்வம் இருக்கா, பார்க்கறதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கே. 60 தாண்டி 70 ஆச்சு, 70 தாண்டி 80 ஆச்சு, இனி கையில் உளிய பிடிக்கக்கூடிய சக்தி இருக்குமான்னு தெரியல. இனி செதுக்கி செதுக்கி அதுவும் எப்படி ஆழமாக அழுத்தமாக வெட்ட வேண்டிய விரல்கள் அது இருக்குமான்னு தெரியல. இவருடைய மாணவர்கள் எல்லாம் நிறைய ஆட்களாக மாறி போயிட்டாங்க, எல்லாம் மாஸ்டர் பீசஸ், இதை விட உன்னதமான படைப்பே கிடையாதுங்கிற அளவுக்கு அற்புதமான படைப்பை கல்லுக்குள்ளே உயிரோட்டத்தோடு கொண்டு வந்தாச்சு. ஆனாலும் இவர் மட்டும் இந்த கல்லுக்குள்ளே கடவுள் இருப்பாரா, இதுக்குள்ளே ஒளிஞ்சிட்ருக்காரா, இதுக்குள்ளே ஒளிஞ்சிட்ருக்காரா, சின்ன குழந்தை தேடுற மாதிரி தாவி தாவி தன்னை தாண்டி வரக்கூடிய எல்லா கல்லையும், இனி இந்த ஊர்லேயே உட்காந்துருந்தா காரியம் ஆகாது, கடவுளை ஒளிஞ்சிட்ருக்கிற கல்லை என்னால் பார்க்க முடியாதுன்னு சொல்லி தேடி புறப்பட்டு போகிறாரு. போகும்பொழுது பெரிய பெரிய சிற்பக்கூடங்கள் இருக்கிற ஊருக்கெல்லாம் போகிறாரு, ஒன்று விடாமல் போகிறாரு. ஒரு மிகப்பெருந்திய புகழ்பெற்ற சிற்பிகள் கைப்பட்ட இடத்துக்கெல்லாம் போகிறாரு. இதுக்குள்ளே இருப்பேனா, இதுக்குள்ளே இருக்குமா கடவுள், இதுக்குள்ளே இருக்குமா கடவுள். ஆனால் கண்ணில் இருக்கக்கூடிய ஆச்சரியம் இன்னும் 3 வயதுக்குட்பட்ட குழந்தையோட ஆச்சரியம் மாதிரியே இருக்குது. அந்த புன்சிரிப்பு மாறலை, ஆனாலும் வயது போயிட்டே இருக்குது, நாட்கள் போயிட்டே இருக்குது, வருடங்கள் போயிட்டே இருக்குது. கையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனம் கூட ஆரம்பித்தாச்சு. கண்ணில் இருக்கக்கூடிய பொலிவு, மனதில் இருக்கக்கூடிய அந்த வேகம், விரல்களை விட்டு போயிடுமோ அப்படிங்கிற அச்சம் வந்தாச்சு. இனி கொஞ்சம் நாட்கள் தான் உயிரோடு இருப்பார் போல இருக்குது. தாண்டி வரும்போது ஒவ்வொரு பாறை இருக்கக்கூடிய இடம், ஒவ்வொரு பளிங்கு பாறைகள் இருக்கக்கூடிய இடம், அந்த சிற்பக்கூடங்களை தாண்டி தாண்டி வரும்பொழுது ஒரு சின்ன குடில் தெரியுது. அதற்குள்ளே ஒரு துறவி உட்கார்ந்துருக்காரு. இவர் எல்லார்ட்டையும் கேட்கக்கூடிய அதே கேள்வியை கேட்குறாரு. என் கை விரல்கள்லேருந்து நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் தெரியுமா, கல்லுக்குள்ளே ஒளிஞ்சிட்ருக்கிற கடவுளை வெளியில் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் நான் கொண்டு வந்துட்டேன், தேடி தேடி பார்த்து கொண்டு வந்துட்டேன். உங்ககிட்ட ஏதாவது அப்படி கல் இருக்கா, கடவுள் ஒளிஞ்சிட்ருக்கிற கல் ஏதாவது உங்ககிட்ட இருக்கா, உன்னால் காட்ட முடியுமா, எனக்கு ஒன்றும் அதிகம் வயது இல்லையே. அப்போ அந்த துறவி சொல்கிறான், ஐயோ இதை கேட்கணும்னா முதலே வந்திருக்கலாமே, கடவுள் ஒளிஞ்சிட்ருக்கிற கல் எங்கிட்ட தான் இருக்குது, நீ என்னைக்கோ வந்திருந்தேன்னா அன்றைக்கே காமிச்சிருப்பேன். யாருமே எனக்கு இப்படி ஒரு பதில் சொன்னதே இல்லை, எவ்வளோ ஆறுதலாக இருக்குது. கடைசி நிமிடத்துக்குள்ளே கடவுளை நான் வெளியில் கொண்டு வந்துடுவேன் கல்லுக்குள்ளேருந்து. எங்கே இருக்காரு, எந்த கல்லில் அப்படிங்கும்பொழுது சிரிச்சிட்டே அந்த துறவி சொன்னாரான். கண்ணில் எத்தனை ஆச்சரியம், பிறந்த நாள்லேருந்து மனசு சோர்வே அடையாத ஒரு மனசு, கலக்கமே அடையாத கண்கள், திரும்பி திரும்பி நம்ம பாரதியார் சொல்கிற மாதிரி எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவாங்கிற மாதிரி தேடி தேடி பார்க்குற கண், எத்தனை அழகான மனசு இந்த மனிதனுக்கு. விரலை சுட்டி காமிக்கிறார், அங்கே போய் பாரு, இந்த தோட்டத்தினுடைய கோடியில் இருக்கா ஒரு கல் கிணறு, அந்த கல் அதில் தான் கடவுள் ஒளிஞ்சிட்ருக்காரு, நீ தொட்டா தெரிஞ்சிடும், போய் பாரு அப்படின்ன உடனே இந்த முதுமை பருவத்தில் இந்த சிற்பி ஓட முடியாமல் தன்னைத்தானே இழுத்துக்கிட்டு கண்டிப்பாக அந்த கல்லுக்குள்ளேருந்து கடவுளை கண்டுபிடிக்கணும், இதுதான் என்னுடைய கடைசி முயற்சி, ஓடி வந்து எட்டி பார்க்குறாரு. ஒரு விதமான சலனமும் இல்லாமல் தெளிந்து அந்த கல் கிணற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய தண்ணியில் முகம் தெரியுது. திரும்பி பார்த்த உடனே துறவி சொல்ல, நீ தான் நீயே தான் அந்த கடவுள், நீ தேடி வந்த கடவுள் அதுக்குள்ளேயே இருக்கார்ப்பார் கலக்கம் இல்லாமல் அப்படின்னு சொல்கிறார். அவ்வளோவே தான், இந்த கல்லுக்குள்ளேருந்து ஒரு கடவுளை காணக்கூடிய கண்கள் நமக்கு இருக்காங்கிறது தான் இப்போ என்னுடைய கேள்வி. ஆஹா இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி எவ்வளோ நாளாச்சு, ஆஹா இது எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாராட்டி எவ்வளோ நாளாச்சு. பாராட்ட படிக்கலாம், அழகாக பார்க்க படிக்கலாம், ஆஹாஹான்னு சொல்லி வாழ படிக்கலாம். இது அத்தனையும் உள்ளே வந்தாச்சு அப்படின்னா கல்லில் இல்லை கடவுளை தேடணும். வீட்டு கண்ணாடியில் போய் பார்த்தீங்கன்னா கடவுள் உங்கள் கண்ணுக்கு தெரிவார், உங்களுக்குள்ளே இருக்கிற விஷயம் புரியும். முயற்சி செய்வோமா? நன்றி, வணக்கம்.